சரி, இதுக்கு அடுத்த விஷயமா, இதனால இப்படி கணக்கு ராமனிடத்துல நீ நண்பனாக ஆகாமல் போனா உனக்கு என்ன ஆகும், எனக்கு ஆறுதுன்றது ஒரு பங்கு இருக்கட்டும், உனக்கு என்ன ஆகும் சொல்ற. அதற்கு ராட்சசேந்திர மகா சர்பானு தராம கருடோ மகானு உத்தரிஷ்யதி வேங்கேன வைனதேயோ ரகானு கம்பேர் பண்ற சீதாப்பிராட்டி. இந்த ராட்சசால் மொத்த பேரும் மகா சர்ப்பாள் சர்ப்பம் மாதிரி இருந்துட்டு இருக்கான்னு, ராட்சசால்லாம் மகா சர்ப்பம் பெரிய பெரிய சர்ப்பம் கொடுமையான சர்ப்பமா இருந்ததுன்னா கூட கருத்வான் வந்தாருன்னா எந்த சர்ப்பமும் எதுவும் ஒன்னும் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் நீங்கெல்லாம் ராட்சச கூட்டங்கள் மொத்த பேரையும் ராமர் வந்தேர்னாக்க ஒரே நிமிஷம் கொத்தி குதிரை தள்ளிடுவேன். அதுக்காக சொல்றேன் நானு, நீங்க பொழைக்கணும்னாக்க ராமரிடத்துல நீங்க போய் சரணாகதி பண்ணுங்கோ, கடைசி பட்சம் ராமனிடத்துல சரண ஒரு பிரீத்தியாவது ஆகுங்கோ என்று உபதேசம் பண்றாள் சீதா பிராட்டி. இந்த உபதேசம் மொத்தத்தையும் கேட்டு கேட்டுட்டு அப்பாவ சொல்றான், யதா யதா சாந்தயிதா வசஹ ஸ்ரீணாம் ததா ததா யதா யதா பிரியம் பக்தா பரிபூதஸ் ததா ததா. நான் ஒரு ராட்சசேஸ்வரன், ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்துட்டு இருக்கிறவன் நான். நான் உன்னிடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தழைஞ்சி தழைஞ்சி நான் சொல்லிட்டு போறனோ நீ அவ்வளவுக்கு அவ்வளவு மேல ஏறிண்டு ஏறிண்டு நீ போயிட்டு இருக்க. இது கணக்கு சீதா பிரட்டு இல்லாத, சீதையா இல்லாத வேற யாரானா கணக்கு இருந்தால்னாக்கா இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு வாட்டி ஒரு கொல தண்டனை நான் சொல்லிருப்பேன். தேசு தேசு வதோயுக்தா தவமை சிலிதாருணம், அவ்வளவு கொடுஞ்சிருக்கல, அதுவும் ராட்சச கூட்டங்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்துட்டு இருக்கிற என்னிடத்துல போய் நீ சொல்லிருக்க, இது உனக்கே தகாது. பாம்பர்ச்சமானம் சம்பிரேட்ச ராட்சசேந்திரேன ஜானகீம் தேவகந்தர்வ கன்யா சாவிஷேது விகிருதேக்ஷணாம். இப்படி சீதா பிராட்டிய மிரட்டுறத பாக்கிறான். அங்க ஏற்கனவே வந்திருக்கிற தேவகன்னிகள், கந்தர்வகன்னிகள், யக்ஷகன்னிகள் எல்லாரும் அந்த ராட்சசனாலே ராவணனாலே பீடிக்கப்பட்டு ராவணனோட கூடவே இருந்துட்டு இருக்கிறவா. அவெல்லாம் பார்த்து அதே மனசுல கஷ்டப்படுறாளாம், கண்ணுல ஜலம் விடுறாளாம். ஓட்ட பிராக பிரகாரேர பரா நேத்திரைர் வக்ரைஹி ததா பராஹாம். அவ உதடு துடிக்கிறதாம், கண்ணுல ஜலம் வாய திறந்து சொல்ல முடியல, ராவணன் இடத்துல பயம். அப்ப இதையும் பார்த்துட்டு சீதா பிராட்டி மறுபடியும் சொல்றாளாம், நீ என்ன மிரட்டினாலும் சரி, என் காலில் விழுந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னோட கூட படுக்கைய பகிர்ந்து கொள்றதுன்றது முடியவே முடியாது. யதா திருப்தஸ்ச மாதங்கா சசஸ்ச சகிதௌவனே ததா திரதவத்ராமஹாத்துன்னீடசவத்ஸ்மிருதாம். ஒரு காட்டுல இருந்துருக்கு, காட்டுல ஒரு முயலும் யானையும் போனா எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அந்த யானையினுடைய காம்பீரியம் என்ன, முயலினுடைய ஒரு அது ஒரு அல்பமா தம்மா துண்டு இப்படி ஒரு ஓரத்துல போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்திதி என்ன, அந்த மாதிரிதான் ராமரும் நீயும். தஸ்ய தர்மாத்மன பத்னி ஸ்னுஷா தசரசஸ்ய கதம் வியாஹரதோ மாந்தே நஜிஹ்வா பாபசேரியதி. நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ அந்த தர்மாத்மாவாக இருந்திருக்கிற ராமனுடைய மனைவி, அது மாத்திரமில்ல தசரத சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பொண்ணு. இப்படி இருந்திருக்கிற என்ன பார்த்து தவறுதான் தவறாக நடந்துக்கோன்னு நீ கேக்குறியே, உன்னுடைய நாக்கு இன்னும் அறந்து விழாது இருந்துட்டு இருக்க என்று சொல்ற. இன்னும் ஒரு விஷயம் உனக்கு நான் சொல்றேன் நான், நத்வாங்குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசஸ்டானுபாலனா. ராமர் வந்து உன்னை அழிக்கணும்னு அவசியம் கிடையாது, நானே என்னுடைய பதிவிரத தர்மத்தினாலேயே உன்னை பொசுக்கிட முடியும். நத்வாங் குர்மி ஒன்ன நான் வந்து பொசுக்கல, பஸ்மம் பஸ்மார்க தேஜசா அப்படியே பஸ்மமா சாம்பலாக ஆக்கிட முடியும், அது பண்ணல. ஏன் பண்ணல தெரியுமா? அசந்தேஷாத்து ராமஸ் ராமரிடத்திலேருந்து அந்த மாதிரி கட்டளை வரல. உனக்கு எதனா ஆபத்து வந்ததுன்னாக்கா நீயே பொசுக்கி தள்ளிக்கோ என்கிற கட்டளை வரல. நான் ராமருடைய கட்டளைக்கு உட்பட்டவளாக நான் இப்பவும் இருந்துட்டு இருக்கேன்னு எனக்கு அந்த கட்டளை வராததுனால நான் ஒன்ன பொசுக்கல. அசந்தேஷாத்து ராமஸ் தபசிச்ச அனுபாலதாக்கு நாம கொன்ற தபஸெல்லாம் எதிராளிய அழிக்கிறதுக்காக இல்ல, நமக்கு நல்லது வரணும்ன்றதுக்காக தான் நாம பண்ற தபஸு. எம்பெருமானுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படணும்ன்றதுக்கு தான் நாம பண்ற தபஸு. அதை விட்டுட்டு நான் நீ ராவணன் அழிக்கிறது இன்னொருத்தனுக்கு இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தனை அழிக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி தபஸுக்கு தபஸ் மொத்தத்தையும் செலவழிக்க, வீணா செலவழிக்க நான் விரும்பல. உனக்கு நல்லதை நான் சொல்றேன் நானு, நீ ராமனிடத்துல போய் சரணாகதி பண்ணு. ஒரு காலம் நான் உன்னுடைய அந்தப்புறத்துக்கு வருவேன்னு இசைந்து வருவேன்னு நீ நினைக்கவே நினைக்காதேன்னு சொல்லி சொல்றானாம். அப்போ இதுக்கு மேல அவனுக்கு ஒரே கோபம். வாச ராவணஹா சீதாம் புஜங்கும் கைவ நிஸ்வசன்னே. ஒரு பத்து தல பாம்பு கோபத்துல மூச்சு விட்டுண்டு புஸ் புஸ்னு மூச்சு விட்டுண்டு எப்படி சொல்லுமோ அப்படி சொல்றானா ராவணன். அனயே நாபி சம்பன்னம் அர்த்தஹீன மனோரதம் மனோரதே நாசயாம் யஹ மத்ய துவாம் சூர்யஹ சந்தியாமிவ ஓஜசம். ஒரு விதத்திலையும் எனக்கு நிகர் இல்லாத ஒரு ராவணையே நீ இப்பவும் மனசுல நினைச்சிட்டு இருக்க, உன்னுடைய எண்ணத்தை ஒரு காலம் மாத்திக்கொள்ள மாட்டேன்ற. இப்படி கணக்கு நீ இருந்தேனாக்க நீ நினைக்கிற ராவணன் ஒரே க்ஷணத்துல நான் அழிச்சிருவேன். ஒரு சந்தியா காலத்துல சூரியன் இப்ப இருட்டு இருக்க அர்த்தால இருள் இருக்க சூரியன் வந்ததுன்னாக்க ஒரே நிமிஷம் ஓடி போயிடும். அந்த மாதிரி நீ போயிடுவே. சரி அப்ப நீ வந்து நான் விரும்பாட்டாலும் அப்படியே என்ன ஒன்ன நான் ஏத்துக்கலாம்னு சொன்னாக்க அகாமாங் காமயானஸ்ய சரீரம் உபதத்யதே இச்சதி காமயானஸ்ய ப்ரீதி பவதி சோபனாம். ஒத்த விரும்பாதவாள ஒரு பெண் விரும்பாத இருக்கச்சே அவளிடத்துல நம்ம சேர்ந்தோம்னாக்க நமக்கு விபரீதமான ஒரு நிலைப்பாடுதான் ஏற்படும். விரும்புறவாள கணக்கு இருந்தாள்னாக்க அப்ப பிரீத்தி வரும். நான் பிரீத்திக்காக தான் நான் உன்னை சொல்றேன், நீ கணக்கு ஒத்துக்காத போயிட்டியனாக்க உனக்கு உன்ன நான் பாத்திராசமாக காலை வேளை சாப்பாடாக உணவாக ஆக்கின்றுவேன். உனக்கு நான் ஒரே ஒரு சமயம் கொடுக்கறேன். நானு அங்க இருக்கிறவாள்லாம் பார்த்து சொல்றாளாம், ரெண்டே ரெண்டு மாசம் தான் இவன் சொல்றாரு, ரெண்டு மாசம் நான் கொடுக்கறேன், ரெண்டு மாசத்துக்குள்ள நீ உன்னுடைய எண்ணத்தை மாத்திக்காத போயிட்டியனாக்க உன்ன சீதா பிராட்டிய என்னுடைய காலை உணவுக்காக ஆக்கிடுவோம் என்று சொல்றானா. இத சொல்றதோட மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற ராட்சசிகள்லாம் பார்த்து சீதைக்கு சொல்றாராம், ஏமா இப்படி பிடிவா அதன் பிடிக்கிற நல்லதனமா நான் சொல்றேன். நம் பிரஜாபதி சமப்பிரபா தஸ்ய புத்ரோ விசாலாட்சி ராவணா சத்ரு ராவணம் சசியத்துவம் ராட்சசேந்திரஸ்ய பார்யா பவிதுமர்ஹசி. ஒத்தன் கணவனாக வரணும் இல்ல ஒத்தனோட நாம படுக்கைய பகிர்ந்து கொள்ளணும் சொன்னமானாக்க அவன் நல்ல ஜாதி குலத்துல பிறந்தவனாக இருக்கணும். ஒண்ணு அவன் பெரிய வீரனாக இருக்கணும், அவன் நல்ல கல்வி அறிவு மிக்கவனாக இருக்கணும், ஒரு பெரிய பணக்காரனா இருக்கணும் என்றுதான் சாதாரணமா இருக்கிற பெண்கள்லாம் நினைப்பார்கள். இவன் விஸ்ரவனுடைய விஸ்ரவசிந்துவத்திருந்தார், அவருடைய பையன் அகையால குலம் கோத்திரத்துக்கு ஒன்னும் குறவே கிடையாது, பிரம்மாவனுடைய பேரன் ஸ்தானத்துல வந்துடுறான். அதுக்கு அடுத்தது என்ன, ராவணன் மாதிரி பராக்கிரமசாலி யாருமே கிடையாது, அவ்வளவு பராக்கிரமசாலி. ராவணனிடத்துல ஐஸ்வர்யம் இருக்கிற ஐஸ்வர்யத்துக்கு குறவே கிடையாது. ஆகையால ரத்தஸ்தாம், ஆகையால நீ என்ன பண்ணணும்னா அதோட அவனும் உன் காலில் விழுந்து கெஞ்சறான், இதுக்கு மேல நீ உனக்கு நல்லது இல்லமா, நீயே கட்டாயம் கல்யாணம் பண்ணிண்டு இவனோட கூட இருந்துடு என்று சொல்றாளாம். அப்போ ததஸ்தாம் துர்முகி நாம ராட்சசி வாக்கியம் அப்ரவீத் யஸ்ய சூர்யஹ ந தபதி பீதோ யஸ்ய சமாஹுதஹ ந வஹாதி ஸ்மாயதாபாங்கி கிந்தம் தஸ்ய ந திஷ்டதே. நீ ராவணன் என்ன நினைச்சிட்டு இருக்க, அதி பயங்கரமானவன் ராவணன் இடத்துல பயந்துண்டுதான் சூரியனே எப்படி தன்னுடைய கதிய வச்சுக்கொள்ளலான்னு யோசனை பண்றது. சூரியன் பிரகாசிக்கணும்னா கூட ராவணனை கேட்டுதான் பிரகாசிக்கிறது. காத்து அடிக்கணும்னா கூட ராவணனை கேட்டுதான் காத்து அடிக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கச்சே உனக்கு நல்லது சொல்றோம்மா, நாங்கெல்லாம் நாங்க உனக்கு நல்லது சொல்றோம், ஒரே ஒரு காரியம் பண்ண, நீ ராவணனுடைய கோரிக்கைய இசைந்து ராவணனோட இருந்துடு என்று சொல்றாளாம். அப்ப சொல்ற ந மானுஷி ராட்சசஸ்ய பார்யா பவிதும் அர்ஹதி காமம் காந்த தமாம் சர்வான கரிஷ்யாமி வோ வச்சஹ. நீங்க என்ன வேணா சொல்லி போங்க, உங்க வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். ஏன் அதுக்கு சொல்ற, ந மானுஷி ராட்சசஸ்ய பார்யா பவிதும் அர்ஹதி, ஒரு மனித பெண் ராட்சசனுக்கு மனைவியாக ஆகவே முடியாது. சரி, அடுத்தது இவெல்லாம் சொன்னா ராமன் காட்டுல விளையாடிட்டு இருக்கான், அவனு போய் நினைச்சிட்டு இருக்கே எப்ப பார்த்தாலும் சொன்னான். அதுக்கு சொல்ற, தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமே பிரபு தன்னித்ய மனுரக்தாஸ்மி யதா சூரியம் சுவர்ச்சலா. தீனோவா ராஜ்யஹீனோவா, அவன் மிகவும் தீனனாக இருந்தாலும் ராஜ்யஹீனனாக ராஜ்யத்தை இழந்தவராக இருந்தாலும் கூட அந்த ராமன் விஷயத்துலதான் என் மனசு போறதே தவிர வேற யார்கிட்டையும் போக மாட்டேன்றது. நீங்க மொத்த பேரும் ஓடும்னா கூட என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கோங்கோ, நான் ராமனை தவிர வேற யாரையும் மனசாலையும் நினைக்க மாட்டேன், நீங்க சொல்றங்கன்னு சொல்லி நான் ராவணன் இடத்துல நான் போக மாட்டேன் என்று சொல்ற. தன்னித்யம் அனுரக்தாஸ்மி யதா சூரியம் சுவர்ச்சலா சொல்ற. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருஷ்டாந்தம் பதிவிரதகளை பத்தி சொல்லி திருஷ்டாந்தமா சொல்லிட்டு வர. ஒரு சூரிய தேவத்தைய சுவர்ச்சலான்னு, சூரியனுடைய பத்னி பேர் சுவர்ச்சலான்னு பேரு, சூரியனை விட்டு ஒரு க்ஷணம் கூட விட்டு பிரியாத இருந்துட்டு இருக்கிறவள் அவள். அந்த மாதிரி வசிஷ்டரும் அருந்ததி மாதிரியும், ரோஹிணியும் சந்திரன் போலையும், அகஸ்தியரும் லோபாமுத்ரா போலையும், சுகன்யா செவனரை விட்டு எப்படி பிரியாத இருந்தாளோ அந்த மாதிரி அந்த எம் மனசு முழுக்க ராமனையே தான் நினைச்சிட்டு இருக்கும். அந்த சத்யவான் சாவித்ரி மாதிரியும், கபிலரும் ஸ்ரீமதியும் மாதிரியும், மதயந்தியும் சௌதாசர் போலையும், இப்படி தமயந்தியும் நைஷதன் நலனும் மாதிரியாக இப்படி எல்லாம் மகா பதிவிரதகள்லாம் எப்படி இருந்தாலோ அந்த பதிவிரதகளுடைய தர்மத்தை தான் நான் ஆசிரியப்பேனே தவிர ஒரு காலம் நான் ராவணன் சொன்ன வார்த்தையை நான் கேட்க மாட்டேன், நீங்க சொன்னாலும் அதை நான் கேட்க மாட்டேன், என்னுடைய விதி எப்படி போறதோ அது எப்படி போகட்டும். ஏதுதுக்தஞ்சமே வாக்கியம் விதி துன்னகரிஷ்யதி அஸ்மின் முகூர்த்தே சர்வாஸ்துவாம் பட்சயிஷ்யாமகே வயம். இப்படி சொன்ன உடனே அங்க இருக்கிறவா மொத்த பேரும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாளாம். ஒருத்தர் சோலத்தை வச்சுட்டு இருக்கா, ஒருத்தர் கையால மிரட்டுறா, ஒருத்தர் கையால கும்மா குத்து குத்துவேன்றா, இப்படி அத்தனை பேரையும் சொல்லிட்டு அத்தனை பேரும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாளாம். மெய்வாக்கியம் விதித்துவன் நகரிஷ்யதி, என்னுடைய வார்த்தையை கணக்கு நீ பண்ணாமல் போயிட்டியானாக்க அஸ்மின் முகூர்த்தே சர்வாஸ்துவாம் பட்சயிஷ்யாமகே வயம், இதே க்ஷணத்துல நாங்க எல்லாரும் உன்ன சாப்பிடுவோம் நாங்க என்று சொல்றானா. இப்போ இத எதுவும் கேட்கல, ரொம்ப துக்கமா இருக்குது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறுபடியும் நான் சொல்றேன், நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றங்களே. நமானுஷி ராட்சசிய பாரியா பவித்து மருகதி. ஒரு மனுஷஸ்திரீ ராவணனுக்கு ராட்சசனுக்கு பாரியாக ஆகவே முடியாது. ஆகையால் நீ அதை நினைக்கவே நினைக்காத. அதே சமயத்துல இவள் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாளாம், தன்னுடைய நிலைமை இப்படி இருந்துருக்க கதறாளாம். சத்யோயம் பண்டிதை சமுதாகிருத அகாலே துர்லபோ மிருத்யு ஸ்திரியா வா புருஷஸ்யா வா யத்ராஹமாபிஹி க்ரூராபிஹி ராட்சசீபிஹி இஹார்த்திதா ஜீவாமிஹி நாராயண முகூர்த்தமபி துக்கிதா. ராமா லட்சுமணான்னு ஒரே பெரிய கூசல் இட்டு சொல்றாளாம். ராமர் லட்சுமணர் ரெண்டு பேரையும் ரெண்டு பேரை மாத்திரம் கூப்பிடல, தன்னுடைய மாமியார சொல்ற. இவ ரெண்டு பேரும் புருஷாள். புருஷாளுக்கு பெண்களுடைய சிரமம் தெரியாதான். ஆகையால பெண்களுக்குதான் பெண்களுடைய சிரமம் தெரியும்ன்றதுனால பெண்களை பார்த்து கூப்பிடுறாளாம். யார் பெண்கள் தனக்கு மாமியாராக இருந்துருக்கிற கௌசல்யை பார்த்து கூப்பிடுறா. ஹாஸ்வஸ்ரூர் மம கௌசல்யே ஹாசுமித்ரே திபினி. தர்மம் தெரிஞ்சவர்களாக இருந்திருக்கிற சுமித்ரையே கௌசல்யேன்னு சொல்லி கூப்பிடுறா. ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் சொல்லும் பொழுது வரிசையா எழுப்பிண்டு வரா, நந்தகோபுரம் எழுப்புறா, யசோத பிராட்டி எழுப்புறா. இப்படி எழுப்பிண்டு வரைச்சே யசோத பிராட்டியை கூப்பிடுச்சு சொல்லச்சே சொல்றா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் என்று சொல்லுகின்றாள். திருவாயிருப்பாடியில இருந்திருக்கிற அத்தனை ஆய்ச்சியர்களுக்கும் அவர்களுடைய எண்ணத்தை உண்மையாக தெரிஞ்சின்றவள் யசோத பிராட்டி மாத்திரம்தானா. யாருக்கானா எதனா ஒரு சிரமம் வந்ததுன்னா அந்த சிரமத்தை தாங்கிக்க மாட்டாளாம் யசோத பிராட்டி. ஒரு கொடி இருந்ததுன்னாக்க கொடிக்கு ஒரு நலிவு ஏற்படும்னாக்க அது காண்பிச்சு கொடுக்கறது, முதல்ல காண்பிச்சு கொடுக்கறது அந்த இலைதான், கொழுந்துதான் மின்ன வாடுமா. அந்த மாதிரி கொம்ப நாற்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே என்பருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்று அசோத பிராட்டிக்கு நீ எழுப்புன்னு சொல்லல, உனக்கு ஞாபகப்படுத்துறேன்னு தான் சொல்றான். இப்ப சீதா பிராட்டி நினைச்சு பாக்கிறா, யார கூட்டா ராமரையன் லட்சுமணையும் நாம கூப்பிடுறோம், அவரை கூட்டாக்க காரியம் ஆக மாட்டேன்றது. ஒரு புருஷனா இருக்கிறதுனால பெண்களுடைய கஷ்டம் தெரியல. யார கூட்டா இது காரியம் ஆகும்னா இதுக்காக சொல்லி பாக்குறா. கௌசல்யையும் சுமித்ரையும் கூட்டு பாக்குறா. இப்ப உடனே சொல்ற ஒரு தர்மத்தை சொல்ற, லோகத்துல ஒரு பிரவாதம் இருந்துருக்கு, அது சத்தியமா போயிடுச்சே என்று சொல்ற. அகாலே துர்லபோ மிருத்யு ஸ்திரியாவா புருஷஸ்யவா. அவரவர்களுக்கு ஒரு விதின்னு ஒண்ணு இருக்கு. யாரெல்லாம் எப்ப போகணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்குதோ அப்பதான் போக முடியுமே தவிர, வேற ஒரு சமயத்துல நம்மளுடைய பிராணன் இந்த சரீரத்தை விட்டு போகாதுன்னு சொல்லிருக்கு. எனக்கு நடக்கிற இவ்வளவு கொடுமைகளை பார்த்தோம்னாக்கா என்னுடைய சரீரத்துல இந்த ஆத்மா இருக்கவே கூடாது, எப்பவோ கிளம்பி போயிருக்கணும். ஆனா இந்த லோக பிரவாதம் இருந்துருக்கு, அது உண்மையாக ஆக்குற மாதிரி இருந்துருக்கு. அகாலே துர்லபோ மிருத்யு ஸ்திரியா வா புருஷஸ்யவா யத்ராஹமாபிஹி க்ரூராபி ராட்சசீபிஹி ஹார்திதா ஜீவாமிஹி நாராயண முகூர்த்தமபி துக்கிதா. அவ நினைச்சு பாத்துக்கிறா, தான் இந்த அசோக வனத்துல இருந்துருக்கோம், யாரெல்லாம் பாக்கியம் பண்ணினவாளாக இருந்திருக்காளோ அவள்லாம் ராமனை சேவிச்சுருக்கா. தனக்கு அந்த பாக்கியம் இல்ல, தான் அந்த பாக்கியத்தை இழந்துட்டேன்னு சீதா பிராட்டி சொல்ற. தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பஷ்யந்தி மே நாதம் கிருதஜ்ஞம் பிரியவாதீனம். ராவணுடைய குணங்களை சொல்றதுக்கு முன்ன ராவணுடைய திருமேனியனுடைய அழக சொல்ற. தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம். ராமனுடைய திருக்கண்கள் எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு, நன்றாக மலர்ந்து இருக்கிற தாமர புஷ்பத்தினுடைய இதழ்கள் மாதிரியாக நீண்டு மலர்ந்து அழகானதாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ராமனை சிம்மம் மாதிரி கட்டி இருக்கிறவர் அந்த ராமனை, இது ரெண்டும் ராமனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தை சொல்றார். அவர் மாத்திரம் அவர் கிருதஜ்ஞம் பிரியவாதீனம், லோகத்துக்கெல்லாம் நாசனாக இருந்திருக்கிறவர், எப்பவும் நல்லதையே சொல்றவராக இருந்திருக்கிறவர், பிரியத்தையே சொல்பவராக இருந்திருக்கிறவர். அப்பேற்பட்ட ராமனை யாரெல்லாம் சுக்ருதம் பண்ணிருக்கிறவளா இருக்காளோ அவள்லாம் அவரை பார்த்துருக்கா. என்னுடைய பாக்யஹீனத்தையினால என்னால பார்க்க முடியாத போயிட்டு இருக்கேன்னு வேதனைப்படுறாளாம் அழகறளாம். கீதிருசந்து மகாபாபம் மயா தேகாந்தரே கிருதம் தேனேதம் பிராப்யதே கோரம் மகாதுக்கம் சுதாருணம். நான் என்ன மாதிரி பாபம் பண்ணேன்னு தெரியலையே, இந்த ஜென்மால பாபம் பண்ணவே இல்லை, இந்த ஜென்மால எந்த பாபமும் நான் பண்ணல, அது அவளுக்கே தெரியுது. கீதிருசந்து மகாபாபம் மயா தேகாந்தரே கிருதம், இந்த தேகத்தோடு இருக்கச்சே ஒரு பாப்பமும் நான் பண்ணல, தேகாந்தரத்துல இருக்கச்சே நான் எதனா பாப்பம் பண்ணிருப்பனோ என்னமோ, அந்த பாப்பம் எனக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திடுதே. தேனேதம் பிராப்யதே கோரம் மகாதுக்கம் சுதாருணம். தாங்கவே முடியாது இப்படி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திடுத்தோம்னாக்க என்னன்னு தெரியல என்ன, அப்படியே அழறாளாம் சீதா பிராட்டி. இப்படி சீதா அழ அழ ஒரு ஒரு கடைசியில ஒரு நிச்சயம் பண்ணிட்டாலும், இப்படி எல்லாம் இந்த இவளோட ராவணனா மிரட்டிட்டு போறா, ராட்சசிகளா மிரட்டின் இருக்கா, இந்த இடத்துலயா இவ்வளவு கஷ்டமா இருந்துருக்கு, பிராணனா போக மாட்டேன்றது, இவளோட இப்படி எல்லாம் இருக்கிறத காட்டிலும் நம்ம பிராணனை விட்டுறதே மேலு என்று நினைக்கிறாளாம். உன்மத்தேவ பிரமத்தேவ பிரந்த சித்தேவ சோசதி உபாவிருத்தா கிஷோரீவ விஜேட்டந்தி மகீதலே. உன்மத்தேவ பிரமத்தேவ பிரந்த சித்தேவ சோசதி. ஒரு மதம் பிடிச்ச மாதிரி, ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, ஒரு பிரமம் பிடிச்ச மாதிரி, இப்படி எல்லாம் அப்படியே கதறி கதறி கதறின்னு இருக்காளாம் சீதா பிராட்டி. நகிதே ஜீவிதே நார்த்தைவார்த்தை வசந்தாராட்சதி மத்தியே வினா ராமம் மாரதம். இந்த மாதிரி இந்த ராட்சசி கூட்டங்களுக்கு நடுவுல எத்தனை நாளைக்கு இருந்துட்டு இருக்கிறது, என்னுடைய ஜீவிக்கையினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவ என்ன திருப்பி திருப்பி கொடுக்கறான், நீ பெரிய பணக்காரி ஆகலாம், நிறைய பூஷணங்கள்லாம் கொடுக்கறேன், இதெல்லாம் மாட்டிட்டு தில்லு, பட்டுப்படவை ஒட்டிக்கலாம், அத்தை பண்ணிக்கலாம், இத்தை பண்ணிக்கலாம் சொல்றாளே தவிர, அந்த ராமன் இல்லாத இவெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், நான் எத்தனை நாளைக்குதான் நான் இருந்துருக்கு. அஸ்மசாரமிதம் நூனம் அதவா பெஜராமரம் ஹிருதயம் மம ஏனேதம் அதுக்கேன விதீரியதே. இப்படிப்பட்ட நிலையிலையும் என்னுடைய ஹிருதயம் உணர்ந்து போகாமல் இருந்திருக்கே என்ன பண்ணுவோம். நிச்சயமா சொல்றேன், எத்தனை பேர் எவ்வளவு வேணா மிரட்டட்டும், நான் என்னுடைய காலால கூட ராவணன் நான் தொடமாட்டேன், சரணே அதுவும் இடது காலால கூட சரணே நாபிசம் வேண நஸ்பிருஷேயம் நிசாச்சரம். எனக்கு நான் என்ன சாதாரண மனுஷியா, எனக்கு 14,000 ராட்சசர்களையும் ஒரு முகூர்த்த காலத்துல அழித்த ராமபிரான் என்னுடைய கணவனாக இருந்திருக்க, அப்பேற்பட்டவர் நது ராகவ பாணானாம் கதிரோதோ பவிஷ்யதி காமம் மத்யே சமுத்ரஸ்ய லங்கேயம் துஷ்ப்ரதர்ஷணாம். என்ன காரணம் தெரியல, நான் இங்க இருக்கேன்றது ராமருக்கு தெரியாத போயிடுச்சு. ராமருக்கு கணக்கு தெரிஞ்சதுன்னாக்க இது ஒண்ணுமே இல்லாத ஆயிடும். நான் எவ்வளவோ பாப்பம் பண்ணிருக்கேன், கிருதம் கர்ம மகந்தேன மகத்தேன மாந்ததாப்யவபத்யதா திஷ்டதா ராவணவதே விருத்தேனா பிஜடாயுஷாம் யதி மாமிக ஜானீயாத் வர்த்தமானம் ஹி ராகவாம் அத்ய பாணைரபிக்ருத்தா குர்யாம் லோகமராட்சசம். என்னுடைய பாப்பம் இவ்வளவு அவ்வளவும் தெரியல, எனக்காக போராடின கிருத்தராஜர் ஜட்டாயுவும் பிராணனை விட்டுட்டேன். நான் இந்த அவர் கணக்கு உயிரோட கணக்கு இருந்திருந்தேனாக்க ராமரிடத்துல சொல்லிருப்பேன், ராமர் இந்த கணத்துல ஒரே ஒரு பாணத்துல லங்கையே அப்படியே பொடி பொடியா ஆக்கிட்டு என்னை எப்பயோ எடுத்துட்டு போயிருப்பேர். ஆனா இதெல்லாம் என்னுடைய பாப விசேஷம்தான். இப்படிப்பட்ட நிலையில நான் இருக்கிறத காட்டில இல்லாதையே போலாமே என்று சொல்றாளாம் சீதா பிராட்டி. ராட்சசிகளா ரொம்ப ரொம்ப கோபம் வந்துடுச்சு, வெறும மிரட்டே இருந்துட்டு இருக்கா. அப்போ திரிஜடேன்னு ஒரு ராட்சசி, அந்த ராட்சசி சொல்ற, எல்லாருமா சேர்ந்து மிரட்டாதுங்கோ, இப்ப நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவை சொன்னங்கள்னாக்க அதை கேட்டங்கள்னாக்க உங்களுக்கு விவரம் தெரியும், உங்களுடைய நிலை உங்களுக்கு புரியும் என்று சொல்ற. சொப்னோ ஹ்யத்யமயா திருஷ்டா தாருணோ ரோமஹர்ஷணா ராட்சசானாம் அபாவாய பர்த்துரஸ்ய பவாய ச. அதி பயங்கரமான கனவு கண்ட, யாருக்கு பயங்கரமா இருக்கும், ராட்சசர்களுக்கு பயங்கரமான ஒரு கனவு. இவளுக்கு ஒரு விசேஷமான ஒரு சந்தோஷம் வர மாதிரி ஒரு கனவு கண்டேன் நானு. இது திரிஜடையனுடைய வார்த்தை. ராட்சசிகள் மொத்த பேரும் திரிஜடைய சூழ்ந்துட்டாளாம். என்ன திரிஜடையன் அவ்வளவு கௌரவம், அவ தப்பா பேச மாட்டா என்கிற விதத்துல அந்த ராட்சசிகள் மொத்த பேரும் சூழ்ந்துட்டு கேட்டாளாம், நீ என்ன கனவு கண்ட என்பதாக. கனவுக்கும் பலன் உண்டு, ஆகையால சில சில சமயங்கள்ல நாம காண்கின்ற கனவு பலன் அளிக்கும், சில சமயங்கள்ல நாம காண்கின்ற கனவு பலன் அளிக்காது. அது விடியற்காலையில நாம கணக்கு கனவு கண்டோமானாக்க அந்த கனவு பலனை கொடுக்குமா. கனவு கண்ட பிற்பாடு இது கனவுன்னு தெரிஞ்ச பிற்பாடு ஏந்து மறுபடியும் படுத்துட்டு தூங்கினோமானா அந்த கனவு பலிக்காதான். முதல் தூக்கத்துல வர கனவெல்லாம் பலிக்கவே பலிக்காதான். இப்ப திரிஜட கண்ட கனவு வெடியற்காலையில கண்டது, மறுபடியும் தூங்காத கண்ட கனவு, ஆகையால இது அப்படியே பலிக்கும். நீ என்ன கனவு கண்ட, இன்னமும் அதிபயங்கரமா சொன்னீங்க, என்னமா நடந்தது என்னன்னு கேக்குற. அதையும் கேக்குறேன், சுக்லமல்யம்பரதர லக்ஷ்மணேன சமாகத யுக்தாம் வாஜிதஹஸ்ரேண ஸ்வயமாஸ்தாய ராகவாம் ராமேண சங்கதா சீதா பாஸ்கரேண பிரபாயதாம். விழவிழையில்னு வெண்பட்ட சாத்திண்டு ராமர் வந்த, வெள்ள வேஷ்டி வெள்ள மாலைகள் வெண் கொடை, இதோட கூட லக்ஷ்மணரும் ராமருமா ஒரு பெரிய யானையில அம்பாரியில உட்காந்து வர வந்ததோட மாத்திரமில்ல, அங்கிருந்து சீதா பிராட்டிய பாக்குற, சீதா பிராட்டிய கையில ஆக்கி கொடுத்து ராமர் தன் பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிட்டே மூணு பேரும் கிளம்பி போயிட்டா. அங்கிருந்து புஷ்பக விமானம் இருந்துருக்கு, அந்த புஷ்பக விமானத்துல மூணு பேரும் ஏறிண்டு வடதிசையை நோக்கி பட்டு போயிட்டா. இது நான் பார்த்த கனவு. இது ஒரு பக்கம். சீதை போனதுனால என்ன ஆச்சு, நமக்கு ஏதோ அதி பயங்கரமான கனவுன்னு சொன்னியே, நமக்கு என்ன ஆச்சு, நமக்கும் தான் ஒரு பெரிய ஆபத்து நடந்தது. ராவணன் என்ன பண்ணா தெரியுமோ இல்லையோ, இவள் ராமனுடைய மடியில உட்காந்து போயிட்டான், ராவண ராட்சச கூட்டத்துக்கெல்லாம் ஒரு பெரிய அதி பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பிபம்ஸ்தைலம் ஹசன் ருத்யன் பிராந்த சித்தா குலேந்திரியா கர்தபே நயயௌ சீக்ரம் தட்சிணாந் திசமாஸ்திதான். புஷ்பக விமானத்துல உட்கார்ந்த ராவணன் துபில் கீழே விழுந்தான். விமானாத் புஷ்பகாதத்யா ராவணா பதிதா க்ஷீதௌ. தலையை மொட்டை அடிச்சுட்டு இருக்கான், கருப்பு துணியை உறுத்திட்டு இருக்கானா. இவன் ஒரு கோவேரி கழுதையினுடைய கழுத போட்டின ஒரு தேர், அந்த தேர்ல ஏறி உட்காந்து தெற்கு திலைய தெற்கு திக்க நோக்கி அவன் எண்ணெய குடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். எண்ணெய் தேய்ச்சிக்கிறது எண்ணெய் சாப்பிடுறதெல்லாம் கனவுல கண்டமானாக்கா விபரீதம், அதெல்லாம் நல்லது இல்ல. அதுதான் நடக்கிறது இங்க. புனரேவ மயா திருஷ்டா ராவணோ ராட்சசேஸ்வர பதிதா அவாங்கிரா பூமோ கர்தபயமோகிதா. ஒரே பயமா பயத்தினால அந்த கழுத மேலேந்து கீழே தலகீழா ராவணன் விழுந்தான். பத்து தலையும் கீழே இருந்திருக்கு, இவன் அப்படியே தலகீழா விழுந்ததெல்லாம் நான் பார்த்தேன். துர்கந்தம் துஸ்ஸகம் கோரம் திமிரம் நரகோபமம் மலபங்கம் பர்வைசாசு மக்னஸ்தத்ரசமராவண. ஒரே துர்க்கந்தம், ஒரே நாத்தம், ஒரு அசுத்தமான ஒரு இடம். இவ்வளவு அவ்வளவு அசுத்தம் சொல்ல முடியாது. அந்த சாக்கடமாக இருக்கிற போய் அதுல விழுந்து விழுந்து மூழ்கி மூழ்கி ஏந்துகிறான் நான் பார்த்தேன். நான் இதே மாதிரிதான் கும்பகர்ணனுக்கும் அது, அவனும் ஒரு ஒட்டகத்துல தெந்திசையை நோக்கி போறதா நான் கனவு கண்டேன். ஆனா ஒத்தரே ஒத்தர் மாத்திரம் நான் பார்த்தேன். நானு ஏகஸ்தத்ரமயா திருஷ்டா ஸ்வேத சத்ரோ விபீஷணா சுக்லமல்யம் வருதரா சுக்ல கந்தானுலேபனா சங்கதந்துபி நிர்கோஷை ருத்ரகீதைரலங்கிருதா ஆருஹ்ய சைலசங்காசம் மேகஸ்தனித நிஸ்வனம் சதுர்தந்தம் கஜம் திவ்யம் ஆஸ்தே தத்ர விபீஷணா. ஒரே ஒருத்தர் மாத்திரம் விபீஷணன். அந்த விபீஷணன் நாலு மந்திரிமார்களோட கூட நாலு தந்தம் இருக்கிற யானையில ஏறி உட்காந்துக்கிறாராம். வெண்பட்ட சாத்திண்டு நல்ல வெள்ளப்பட்டு உடுத்திண்டு வெள்ள ஆபரணங்கள்லாம் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு வெள்ளையா இருந்திருக்கிற மாலையை போட்டுண்டு வெண்கொற்ற கொடையின் கீழே இருந்துட்டு அந்த யானை மேல வரத்த நான் பார்த்தேன். இவன் மீதி பேருக்கெல்லாம் இப்படிப்பட்ட உரநிலை, விபீஷணன் மாத்திரம் இப்படி போறத பார்த்தேன்னு சொல்லி சொன்னானா. லங்கா திருஷ்டாமயா ஸ்வப்னே ராவணே நாபிரக்ஷதா தக்தா ராமஸ்ய தூதேன வானரேன தரஸ்வினா. ஒரு ராமதூதனாக ஒரு குரங்கு வந்தது. அந்த குரங்கு லங்கையே எரி பத்தி எரிய வச்சிருப்பான். இது என் கனவுல அந்த மாதிரி எனக்கு பார்த்தேன் நானு என்று சொன்னாலாம். ஐயோ இப்படி எல்லாம் ஒரு பெரிய ஆபத்தான கனவா நமக்கு, என்ன பண்றதுன்னு ராட்சசிகள்லாம் திரிச்சட்டையோட சூழ்ந்துட்டாளாம். அந்த ராவணனுக்கு ஆபத்து வந்ததுன்னா ராட்சச கூட்டங்களுக்கு மொத்தத்துக்கும் ஆபத்து வந்துட போறது. ராட்சசர்களுக்கெல்லாம் ஆபத்து வந்துருதுன்னா ராட்சசிகளுக்கும் ஆபத்து தான். அப்ப நாம என்ன பண்ண முடியும் தெரியாத பயந்துண்டு திரிஜட்டை இவன் மொத்த பேரும் போராளாம். அப்ப சொல்லச்சே திரிஜட்ட சொல்ற, இந்த சீதா பிராட்டியின் இடத்துல நாம எல்லாரும் சரணாகதி பண்ணுவோம். நாம சரணாகதி பண்ணமானாக்க இவளே ராட்சசர்களுக்கு ஏற்பட்ட பயத்திலேந்து ராமனிடத்திலேருந்து ஏற்பட்ட பயத்திலேந்து நம்மளை ரட்சிக்க கூடிய சாமர்த்தியம் படைத்தவள் என்று சொல்லுகின்ற. இந்த திரிஜட பண்ணக்கூடிய சரணாகதிய இந்த ஸ்லோகத்தில் இந்த சர்க்கத்துல சொல்ற. ததலங் க்ரூர வாக்கேஷ்ட சாந்தமேவாபிதீயதாம் அபியாச்சாம வைதேஹி ஏதத்தி மமரோஹுசதே. இதற்கு முன்பு சரணாகதியை பத்தி பேசும்பொழுது நான் சொல்லியிருக்கேன், அஞ்சு அங்கங்களோட சரணாகதி பண்ணணும் என்பதாக. அனுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல்ய வர்ச்சனம் என்பது இரண்டு அங்கங்கள். யாரிடத்துல சரணாகதி பண்றோமோ அவர்களுக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்வது என்பது, அப்படி சங்கல்பம் செய்து கொள்வது. பிராத்திகூல்ய வர்ஜனம், யாரிடத்துல சரணாகதி பண்றோமோ அவளுக்கு எதிராக நாம நடக்கக்கூடாது. இததான் த்ரிஜட இங்க சொல்றா. ததலங் க்ரூரவாக்கி, இத்தனை நாம சீதைய மிரட்டிந்தமே அந்த மிரட்டிருந்த வாக்கியங்கள்லாம் போரும், வார்த்தைகள்லாம் போரும், இனிமே சீதைக்கு எதிராக நாம நடக்க வேண்டாம் என்று. சாந்தமே வாபிதீயதாம், சீதையின் இடத்துல நல்வார்த்தையே சொல்லுவோம் என்று சொல்ற. இதனால பிராத்திகூல்ய வர்ஜனம், ஆனுகூல்ய சங்கல்பம்னு சொல்லக்கூடிய இரண்டு அங்கங்கள் சொல்லப்பட்டன. இன்னொரு அங்கம், நாம போய் பிரார்த்தனை பண்றோம். வெறும ஆனுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல்யத்தோடு மாத்திரம் இருந்தா போறாது, எனக்கு அது வேணும்னு சொல்லி கேட்கணும். எந்த பலனை நாம விரும்புறோமோ, எந்த பலனுக்காக நம்ம சரணாகதி பண்றோமோ அதை கொடுக்கணும்னு பிரார்த்தனும். அப்பிரார்த்தம் நகோபாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால நமக்கு ரட்சணம் வேணும்னா நம்ம கூப்பிடணும், பிரார்த்திக்கணும். அத சொல்ற, அபியாச்சாம வைதேகீம் ஏதத்தி மம ரோச்சதே. இந்த சீதா பிராட்டியின் இடத்திலேயே நாம பிரார்த்தனை பண்ணுவோம். பிரார்த்தனை பண்ணுவோம்னா கட்டாயம் நமக்கு ரட்சணம் ஏற்படும் என்று சொல்ற. இதுக்கு ஒரு மகாவிஸ்வாசம் வேணும். இந்த மகாவிஸ்வாசத்தை சொல்ற வார்த்தை, பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனாத்மஜா அலமேஷா பரித்ராதும் ராட்சஸ்யோ மகதோ பயாதே. இந்த சீதா பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ணமான அவள் திருவடியில நாம கிழக்கு விழுந்தமானாக்க அவன் கட்டாயம் நம்ம யாரெல்லாம் அவள் திருவடியில விழுறாளோ அவள் விஷயத்துல ஒரு பிரசன்னமாக ஆகி அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவோம். ராவணனுக்கு உபதேசம் பண்ணினது நீயும் தானே கேட்டிருந்தோ, நீங்க மொத்த பேரும் தானே கேட்டிருந்தோ, நாம அவள் திருவடியில விழுந்தோம்னா அவள் கட்டாயம் நமக்கும் அனுகிரகம் பண்ணதான் பண்ணுவா. இது மகாவிஸ்வாசத்தை சொல்றது. இது தவிர நமக்கு வழியே கிடையாது. இதுதான் சொல்ற. இப்படி நாம இந்த சீதையினுடைய திருவடியை பிடிச்சிக்கலன்னா நமக்கும் அழிவுதான்னு சொல்றார். இது தன்னுடைய நிலை. எந்த ராவணனும் நம்மளை இனிமே காப்பாற்ற மாட்டான், ராவணனே விழுந்து போயிட போறான், இலங்கையே பழா போயிட போறது. தன்னுடைய நிலைய கார்பண்யத்தை சொல்ற. இந்த சீதை தவிர நமக்கு வேற யாரும் கதி இல்லைன்றத சொல்லக்கூடியது. இந்த கார்பண்யத்தை முன்னிட்டு கொண்டு அஞ்சு இது முக்கியமாக வச்சிருந்து மகாவிஸ்வாசத்தோட இந்த சீதாபிராட்டியின் இடத்துல நாம எல்லாம் சரணமாக அடைவோம் என்று சொல்றார். அப்போ சீதா பிராட்டி சொல்றாளாம், தபஸ்ஸா ஸ்ரீமதி பாலா பர்த்தர் விஜயஹர்ஷிதா அவோச்சது எதி தத்தம் பவேயம் சரணம் இவா. ராமனுக்கு ஒரு சிறப்பு ஏற்படுறது, ராமனுக்கு ஒரு ஜெயம் ஏற்படுறதுன்னாக்க சீதா பிராட்டிக்கு அவ்வளவு சந்தோஷமா. அந்த சந்தோஷத்துல அவ சொல்ற, எதித தத்தியம், நீ சொல்றது இப்ப இந்த கனவுல நடக்கிற மாதிரி கணக்கு ஒரு சமயம் நடந்ததுன்னாக்க அப்ப நீங்களும் எனக்கு சரணமாக ஆக தகுந்தவர்கள் தான் என்று சொல்றாளா. இது ஒரு நடுவுல ஒரு சின்ன ஒரு கேப், இதுல இந்த மாதிரி எல்லாம் நடந்ததை சொல்றான். இது கனவுன்னு தான் சொன்னதுனால உடனே ராட்சசிகள்லாம் சரணாகதி பண்றாளா, திருஜட்ட சொன்ன மாதிரி கேக்குறாளா என்னன்றதெல்லாம் பத்தி இங்க சொல்லல. அந்த திருஜட்ட சீதா பிராட்டியினுடைய மகாத்மியத்தை அந்த ராட்சசிகளுக்கு வெளிப்படுத்துறா. சீதன் திருப்பி திருப்பி நினைச்சு பாக்குறா, சரி இனிமேல் இங்க இருக்க முடியாது, நாம பிராணனையே விட்டுறதுன்னு தீர்மானம் பண்ணும். ஆத்மஹத்தின்றது இருக்க பெரிய தோஷம். எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஆத்மஹத்தி தன்னையே தான் மாய்த்து கொள்வது என்பது செய்யக்கூடாத ஒரு தோஷம். இந்த தோஷத்தை போய் பண்றேன்னு நினைக்கிறதே ரொம்ப தப்பாச்சே. அதை எப்படி சீதா பிராட்டி இதை நான் பண்ணுவேன்னு ஆத்மஹத்தி பண்ணிக்கிறேன்னு சொல்றது இது தெரியலையே என்று யோசனை. அப்ப சீதா பிராட்டி சொல்றா, வாஸ்தவம் ஆத்மஹத்தி பண்ணிக்கிறதுன்றது பெரிய தோஷம்தான். நான் கணக்கு ஆத்மஹத்தி நான் பண்ணிக்கலன்னாக்க இந்த ராவணனால நான் அழிய போறேன், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. நைவாஸ்தினூனம் அவதோஷமத்ர வத்யாஹமஸ்யா பிரியதர்சனஸ்ய அப்ரியதர்சனஸ்ய அஸ்ய ராவணஸ்ய வத்யா. அவனாலே கொல்ல தகுந்தவனாக ஆயிடுவேன், அவன் என்ன கொலை பண்ணிட போறான். பவன் நாஸ்யாஹம் அனுப்ரதாதும் அலம் த்விஜோ மந்திரமேவ த்விஜாய அத்விஜாய மந்திரம் இவ த்விஜா. ஒரு பிராமணன் மந்திரத்தை மிரட்டான்றதுக்காக பிராமணத்தரனாக இருந்துருக்கிற சூத்ராளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடாது. அப்படி உபதேசம் பண்ணா அழிவு தான் ஏற்படும். ராவணன் மிரட்டான்றதுக்காக நான் ராவணனுடைய இச்சைக்கு உட்பட்டவளாக ஆனா எனக்கு அழிவு தான் ஏற்படும். இவன் கையால் அழியறத காட்டிலும் நானே என்ன மாற்றிக்கலாம். இது வாஸ்தவம், இது பெரிய தப்பான ஒரு விஷயம்தான். என்ன பண்றது, என்னுடைய காலம் தான் இதுக்கெல்லாம் காரணம். நூனம் சகால மிருகவரூபாரி மாமல்பாகியம் லுலுபே ததானி எத்திய பூத்திரம் விதசர்ஜ மூட ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜஞ்ச. அந்த யமனே தான் மாரிச்சந்திரன் ஒரு மிருக ரூபத்தை தரிச்சுட்டு அன்னைக்கு வந்திருக்குன்னு தான் தோன்றும். அதனாலதான் என்ன ஆச்சு, நான் ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரையுமே நீங்க வெளியில போகும்படியாக நான் பண்ணன் தானே, என்னுடைய தௌர்பாகியத்தை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. சஞ்சீவீதம் க்ஷிப்ரமகம் ஜஜேயம், என்னுடைய பிராணனை உடனே விட்டுற வேண்டியதுதான், இனிமே பிராணனை வச்சுருக்கிறதுல அர்த்தமே இல்லை என்று சொல்றான். எப்படி போறதுன்றதுதான் விசாரமே தவிர, விஷத்தை சாப்பிட்டு போறதா, பானத்தால் அடிபட்டு போறதா, இல்ல கணத்துல குளத்துல விழுந்து போறதா, இல்ல என்னக்கா தூக்கு போட்டு தூக்கு போறதா, எப்படி போறதுன்னு தெரியலையே. இவ்வளவு கஷ்டமா இருந்துருக்கு இந்த ராட்சசிகள் நடுவில் நாம இருந்துட்டு இருக்கோமேனு நினைக்கிறாளாம். அந்த சமயத்துல ஒரு நல்ல சகுனம் ஏற்பட்டுதான். அந்த சகுனத்தை பாக்குற, சரி எதனா ஒரு நல்லது நடக்குமோ என்னமோன்னு நினைக்கிறாளாம் சீதா பிராட்டி. இது வரைக்கும் சீதா விலாபம் என்கிற தலைப்பு. சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகிம் மகேஷாஹ கோப்ராஹ்மணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.